வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. தெருவெங்கும் ஒளிவிழா தீபங்களின் திருவிழா. என்னோடு ஆனந்தம் பாட வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. கையில் ஊஞ்சல் ஆடுதோ பூமேகமே. எந்த கண்ணன் தொட்டு போகுதோ சோகம் போகும். உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்தது. சந்தமே சுகந்தரும் சுகந்தமே. தெருவெங்கும் ஒளிவிழா தீபங்களின் திருவிழா. என்னோடு ஆனந்தம் பாட வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. தீபங்களில்